சொல்லி பாடுவதோ, என்ன வார்த்தை தேடுவதோ, என்ன சொல்லி பாடுவதோ, என்ன வார்த்தை தேடுவதோ, வண்ணந்தரும் தூரிகையே எண்ணங்களை சொல்லி சொல்லி பாடுவதோ. எண்ணங்களை சொல்லிடாதோ என் ஓவியமே.